வசனம் நீயும் கேட்கொண்டோ வந்து நாம் ரெண்டாளும் இருவழியே விடுவரே போரேணம் நீ கூட இனி ஒழுகா வசந்தம் மாயருதெங்கும் மாயருதெங்கும் மாயருதெங்கும் மாயருதெங்கும் பூக்கள் பனி நீர் பூக்கள் நீயும் காணுண்டோ தன் புழையொழுகும் வழி அருகில் தூ முகிலுகளாம் கிளிகளுமாய் கத பறையான் சுவடுகளும் நாகும் பிரியதர சஞ்சாரம் சுவடுகளும் நாகும் பிரியதர சஞ்சாரம் ஈ வழி நீளே தாழம் பூக்கள் சேலோடே தூகுவதாரு பாலொளி போலி தூகுவதாரு பாலொளி போலி பூக்கள் பனி நீர் பூக்கள் நீயும் காணுண்டோ வந்து பனி நீர் பூக்கள் நீ